శివాయ నమః. ரங்கநாதனுடைய பாதுகை பராகமும் அடியார்களுடைய பாதகமல ரேகமும் என்ற தலைப்பிலே ஒரே ஸ்லோகத்தை வைத்து அதற்கு உபசம்பதமான சில பிரமாணங்களை வைத்து சொல்லலாம் என்று ஆச்சாரியர்களுடைய அனுமதியின் மீது ஆரம்பிக்கின்றேன். சந்தீரங்க பிரத்யேகஜரணத்ராணசேகர சந்தீரங்க பிரத்யேகஜரணத்ராணசேகர ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவ சிறந்ததான இனிமேலும் பிறக்க முடியாத இதுக்கு முன்பும் இல்லாததான சிறந்த காவியமான பாதுகா சகஸ்திரத்தை ஆரம்பித்தவர் அந்தாதி சந்தையிலே சந்தா என்று ஆரம்பித்து சந்தா என்று முடிக்கின்றார். அப்பேற்பட்ட நிலையிலே எம்பெருமானை பற்றி எம்பெருமானுடைய பாதையை பேச நினைத்தவர் அடியார்களுடைய பெருமையை பற்றியே சொல்வதாக ஆரம்பிக்கின்றது முதல் ஸ்லோகம். இந்த அடியார்களுக்கு அடைவழியாக ஸ்ரீரங்க பிரத்யேக சரணத்ரான சேகராக எம்பெருமானுடைய திருப்பாதகத்தை சென்னிக்க அணியாக கூடியவர்கள், மேலும் புவனத்ரான பத பங்கஜ ரேணவஹ ஹே சந்தஹ ஹே ஜெயந்தி. இங்கே முக்கியமாக பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடியினுடைய திராணமான பாதுகை என்று பேசப்புகுந்தவர் எம்பெருமானுடைய திருவடிக்கு ஒரு ஆரோபணமோ எதுவும் செய்யாமல் ஸ்ரீரங்க பிரத்யேக சரணத்ரான சேகராக என்று சரணத்தை வர்ணம் பண்ணாலும் அது சாதாரணமாக விட்டுவிட்டு, ஆனால் அடியார்களுடைய திருவடிகளை பேசும் பொழுது புவனத்ரான பத பங்கஜரேனவா என்று பதத்தை பங்கஜமாக உருவகம் பண்ணிய ஒரு பாங்கு ஏன் என்ற ஒரு வினா எழுகின்றது. எம்பெருமானுடைய திருவடியை பங்கஜமாக உருவகம் பண்ணவில்லை, ஆனால் அடியவர்களுடைய திருவடியை பங்கஜமாக உருவகம் பண்ணி அதிலே இருக்கின்ற ரேணுவோடு கூடியவளான அவர் இந்த சந்தகா ஜெயந்தி என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்த நிலையிலே பாகவதத்திலே காரணம் பகவானே இந்த பாகவதர்களுடைய அவயவங்க விசேஷங்களை எல்லாம் உகந்திருக்கின்றான் என்பதற்கு அதிகமான சான்றுகள் இருக்கின்றன. அதை வைத்து இங்கே சொல்ல ஆரம்பிக்கின்றோம். வைபாயனர் முதலிய 26 ரிஷிகள் எம்பெருமானை பார்க்க வந்தனர். பார்க்க வரும்பொழுது பகவானே சொல்கின்றான், அகோவயம் ஜென்மபுதா லப்தம் காஷ்ணேன தற்பலம் தேவானாமபி துஷ்பிராபம் யதி யோகேஸ்வர தரிசனம் என்று சர்வயோகேஸ்வரேஸ்வரனாக இருந்தாலும் கூட அவர்களையே யோகேஸ்வரராக ஒப்புக்கொண்டு இது அகோ வயம் ஜென்மபுதா என்று தன்னுடைய ஜென்மசாபல்யமே ஏற்பட்டதாக பேசுகின்றான் இந்த ரிஷிகளை பார்த்து. மேலும் இம் சொற்ப தபசாம் ரிணாம் அர்ச்சாயாம் தேவ சக்ஷுஷாம் தர்சன ஸ்பர்சன பிரஷ்ன பிரஷ பாதார்சனாதிகம் கிம் என்று சொல்ப தபசாம் ரிணாம் அர்ச்சாயாம் தேவ சக்ஷுஷாம். இவர்களுடைய தரிசனம் என்ன, ஸ்பர்சனம் என்ன, பிரஷ்னம் என்ன, பிரஷ்னம் என்ன, பாதார்ச்சனைகளாலே பயன் கிடையாது என்று அவனே சொல்கின்றான். அவனுடைய அர்ச்சையை பற்றி பேசும் பொழுது இப்படி சொல்லிவிட்டு நஷ்யம் மயாமி தீர்த்தானி நதேவா மிருச்சிராமயாக தே புனந்தி உருகாலேன தர்சனாதேவ சாதவா என்றார். இதற்கு சிறந்ததான ஒரு அன்மயம் செய்யும் பொழுது சாதவா தீர்த்தானி நது அம்மையானி சாதவா தேவாக நது மிருச்சிராமயாக அம்மையானி தீர்த்தானி மிருச்சிராமயாஸ்க தேவாக உருகாலேன புனந்தி தர்சனாதேவ ஏகாதிசாக சாதவா புனந்தி என்ற அன்மயம் மிகச் சிறந்ததாக இருக்கும். இப்படி அவனே அடியார்களுடைய பெருமையை அவர்களுடைய எதிரிலேயே காண்பிக்கின்ற ஒரு பாங்கினாலே பார்க்கும்பொழுது அதை மனதில் நினைத்துத்தானோ புவனத்திரான பத பங்கஜரேனோகா என்று அவனுடைய திருவடிக்கு உருவகம் செய்யாமல் இவருடைய திருவடிக்கு உருவம் செய்தான் என்று தோன்றுகின்றது. மேலும் விதேக தேசத்திலே ராஜாவாகவும் பகுலாஸ்தன் என்ற ராஜா ஒருவன் இருந்தான், அதே போல் ஒரு பிராமணனும் இருந்தான் சுகதேவன் என்ற பிராமணன். இவர் இரண்டு பேரும் பகவானிடத்திலே பக்தி அதிகமாக உடையவர்கள். ஏதோ அவகாசம் இருந்தது மூலம் உடனே தாரிதனை கூப்பிட்டு நேராக நாம் மிதிலா தேசத்திற்கு போக வேண்டும் என்று பல, அதாவது கிருஷ்ணனும் நாரதன் முதலான ஒரு, அதாவது சவண மகரிஷி முதற்கொண்டு இருக்கின்ற பல ரிஷிகளோடு சேர்ந்து அங்கே விதேக தேசத்திற்கு செல்கின்றார்கள். செல்கின்ற சமயத்திலே முதலில் ரெண்டு பேரும் பார்க்கின்றார்கள், பெண்பெருமானையும் எல்லோரையும் சேமித்து வீட்டு வணங்கி எல்லோரும் ஆதித்யம் செய்வதற்காக வீட்டுக்கு வென்றுள்ள வேண்டும் என்று சொல்ல கட்டாயம் வருகின்றோம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லும் பொழுது இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், பகுலாசனுக்கு தெரியாது அல்லது சுதுரேவனுக்கு தெரியாது, ரெண்டு பேர் வீட்டுக்கும் எல்லாரும் போயிருந்தார். ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிருந்தா இது ஒரு அழகான ஒரு சிட்டி. அதிலே போகும்பொழுது அவன் பகுலாஸ்தன் என்ன பண்ணான்னா, உட்கார்ந்து உதயான் சக்கர ஈஸ்வரான் கிருஷ்ணனை காணும் சேர்த்துட்டார். அவங்க அவெல்லாம் உட்காந்து வச்சு திருவடி எல்லாம் சோதிச்சு அர்த்தபார்த்தி எல்லாம் பண்ணி இது பண்ணி ஈஸ்வரான் இவர் இருக்கும்போது அவளுக்கு சொல்றார் பாகவதத்தில் ஈஸ்வரான் தினானி கதிஜி பூமன்னு கிரகாண்ணா நிவசத் விஜயி விஜயி சக சமயத்தா ரொம்ப நாள் இங்க இருக்கணும், என்னுடைய கிரகத்திலேயே வாசம் பண்ணணும். என்ன பாதரஜசா புனீஹீதம் நிவே குலம் உங்களுடைய பாதரஜ பகவான் உவாச்சா அடுத்ததாக சுததேவனுடைய வீட்டில் வரும்போது பகவானே சொல்கின்றார். அது பிராமணன் அப்படின்னா சுததேவன் பிரம்மன் தே அனுகிரகாய சம்பிராப்தான் வித்யமூர் முனியிலே தன்னை சொல்லிக்கல அவர்தான் சொல்ல. ஆகவே சஞ்சரந்தி மயா சக மயாலோகானி புனந்த பாலரேணுபிஹி புனந்த பாலன் தேவா கஷேத்ராணி தீர்த்தானி தர்சன ஸ்பர்சனார்ச்சனை சனை புனந்தி காலேன ததபி அர்ஹதமேக்ஷயா. அப்பேற்பட்டவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இது இருக்கின்றது தீர்த்தங்கள் முதல் கொண்டு என்று பகவான் பாகவதருடைய பெருமையை பற்றி பேசிய ஒரு அழகு அந்தர் சாதாரணமானது. பிராமணோ ஜன்மனா ஸ்ரேயானே சர்வேஷாம் பிராணிநாமிகா தபசா வித்யா துஷ்யா கிமு வர்க்கலையாயுதா நப்ராமணாதி மேதைகம் ரூபமேதத் சதுர்புஜம். அவை கிருஷ்ணன் எப்பவுமே சதுர்புஜனாக இருக்கான்றது தெரிகிறது. இதெல்லாம் ஒரு இடம் எங்கன்னா கீதா பாஷ்யத்தில் சதுர்புஜனாக இருந்தான்லாம் அவர் சுவாமி சொல்றார். இதுக்கெல்லாம் சதுர்புஜனாகவே இருந்தானான்றதுக்கு இருந்தான்றதுக்கு பலவிதமான அலட்சியங்களுக்கு பாகவதத்திலேயும் இருக்கு, மற்றவர்களுக்கு தெரியாததுக்கெல்லாம் விரோதி இருக்கு. இவருக்கு மாத்திரம் இருந்ததுக்கா அதேதான் நப்ராமணான் மேதவிதம் ரூபமேத சதுர்புஜம் சர்வவேத மயோவிப்ரஹா சர்வதேவ மயோஹரிஹி துஷ்பிரஜா அவிதித்த இவன் அவதானம் சசூயவஹ குருமாம் விக்ரமாத்மானம் அர்ச்சாதா வித்திய விஷயா. இதை சொல்லி மற்றவர்கள் அவதானித்து மாமூடாக மட்டும் இல்ல, இவாளையும் நானே தான் விக்ரர்கள் விக்ரர்தான் நான் என்பதெல்லாம் மிக பேசுகின்ற ரீதியிலே பேசும்பொழுது தன்னை விட பாகவதற்கு சேஷ்டம் கொடுத்த பெருமை பகவானுக்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் சுவாமி தேசியனும் பல பங்கக ரேணவஹா என்று சொன்னாரோ என்று சொல்ல தோன்றுகின்றது. சராசரம் இதம் விஷம் பாவாயே காஷ்யஹேதவ மத்ரூபாணி சேதசி ஆதத்தே சிக்ரோ மதிச்சய. எல்லாமே ஈஸ்வருடைய ரூபம்தான், சரீர ரூபசப்தத்துக்கு சரீரம் சரீரம்னு பார்க்கிறபடியினால இப்படியெல்லாம் நம்ம சித்தாந்தத்திற்கு அனுகூலமான பல இடங்கள் நம்ம சித்தாந்தம் தான் எங்கேயா இருந்தாலும் மற்றவாழ் சொல்வதற்காக சொல்லுகின்ற காரணத்தினாலே அனுகூலமான இடங்கள் பல இருக்கின்றன. அதுவும் பாகவதோடைய பெருமை சொல்லுகின்ற காரணத்தினால் தஸ்மாத் பிரம்மரசேங்கேதாமி பிரம்மன் மத்யா அர்ச்சையா ஏவஞ்சே ரச்சிதோஸ்மிர்தா நான்யதா பூரி பூதினி. ஆக வேற எதுவாலும் என்ன அர்ச்சனை பண்ணாலும் போகிறது இல்லை, இவள் அர்ச்சனை பண்ணா போறோம் எனக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி என்று. சாரஸ்வதமான கஷேத்திரத்திலே ரிஷி எல்லாரும் கூடி மிகச் சிறந்ததான சாத்விகமான ஒரு மூர்த்தி யார் என்று நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று சொல்ல அதற்கு புறப்பட்டார் குரு. முதலே போனார் பிரம்மலோகத்திற்கு, கொண்டுமே வணங்காமல் விடுங்காமல் இருந்த காரணத்தினாலே கோபம் வந்தது. உடனே அங்கிருந்து கலந்து வந்தார், மறுபடி அவர் கட்டிக்கொண்டார் கைலாசநாதர் கட்டி கழித்து இம்மாதிரி செய்வது தவறு, எப்படி கட்டுறது தொடலாம் என்றெல்லாம் சொன்னால் அவருக்கு கோபம் வந்தது. சூரம் பூஜ்யம் ஆரம்பித்தார், அப்புறம் பார்வதி தடுத்தார். உடனே அதை விட்டுட்டு இங்கே இருந்து வந்தார், வைகுண்டத்துக்கு வந்தார். அவர் லட்சுமியினுடைய இடத்துல படுத்துருக்கிற சமயத்தில் இவர் காலாலைக்கு வருகிறார். அந்த சமயத்தில் அதோ ஜகாம வெளிக்குண்டம் எத்ரதேவோ ஜனார்தனா சயானம் ஸ்ரீய உச்சங்கே பதா பக்ஷராடையது. வேற எங்கேயும் இடங்கிருக்கிறதோ மாறிலேயே என்ன நினைச்சு மாதிரி நான் வந்து பார்க்கலாம் மாறல அடிச்சார் போடுறது. அதாடையதி தத உத்தாய பகவானே சகலட்சியா ததா அங்கதி என்றது விசேஷம் போடுறதுல ரொம்ப அழகா இருக்கு. நாம சிரசாமுனி அஹோதே ஸ்வாகதம் பிரம்மன் நிஷீத அத்த ஆசனேக்ஷணம் அஜானதாம் ஆகதாம் வஹ சந்துமர்ஹதர பிரபோ அதீவ கோமலௌ தாத சரணௌதே மகாமுனே இத்யுக்த்வா விப்ரசரணௌ மர்த்தயன் சேனபாணினா புனீஹி புனீஹி சஹலோகம் மாம் லோகபாலாஞ்ச மத்யதாமே. அவை லோகத்தோடு கூடிய இருந்தேன்னா லோகபாலம்னா எல்லாரையும் நீ காப்பாற்ற வேணும்னு திருவடியை பிடிச்சு விடுற. அதனாலதான் இவர் சிறந்த சாத்திக மூர்த்தின்றத நிர்தாரணம் பண்ணாலும் பின்னாடி எல்லாம் வருது. ஏன் நம்ம சொல்லும் போது சொல்ற பாதோலகேன பவதா தீர்த்தானாம் தீர்த்தகாரினா. பகவான் சொல்றது மத்தா சொல்றது தீர்த்தகாரினா அத்தியாசம் பகவன் லட்சியா ஆசம் ஏகாந்த பாஜனம். இப்போ உலகத்தினால்தான் இது ஏகாந்த பாஜனமாகான திருவடிப்பட்ட இடம் தான் இப்போ முக்கியமாக ஆகிப்போச்சு. பச்ச துரசிமே பூதி பவத்பாத ஹதாம் ஹதா. அவருக்குமோ பாவம் நிறைய அந்த மாதிரியும் அது போயிட்டு முடியினால எனக்கு லட்சுமியே இங்கே இருக்க போறா அது உங்களுடைய திருவடி சம்பந்தத்தினால என்று பாகவதருடைய திருவடி சம்பந்தத்தை பகவானே பல இடங்களில் பேசுவது முக்கியமான பாடினாலே தான் இப்பேற்பட்ட கருத்தெல்லாம் மனதிலே நிறுத்தித்தான் பதபங்கஜ ரேணவஹா என்று கூறினார்கள் தான் முடியாது.